ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய கருத்தை சொல்லும் நிலையில் நிறுத்தியிருந்தோம். தனக்கு தெரியும் என்பதுமாவே பேசவில்லை என்று சொன்னார். மற்றவர்களை தான் பாதித்து வெல்ல வேண்டும் என்பதற்காக தன் பேச்சு அமையாது என்று சொன்னார். ராமன் உள்ளத்தை கவர வேண்டும் என்பதற்காக பேசுவதாகவும் நினைக்கக்கூடாது என்றார். எனக்கு அதிகம் தெரியும் என்று என்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக பேசுகிறேன் என்று நினைக்கக்கூடாது என்று சொன்னார். இப்படி பேசுவதனாலே எனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா என்று எதிர்பார்த்தும் பேசுபவன் இல்லை. நான் என் கருத்தை வைப்பதன் நோக்கம் நான் எங்கே சேர்ந்திருக்கிறோமோ அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய கௌரவம் இருக்கிறது, அதை காப்பாற்றுவதற்காக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். மந்திரிகள் எல்லாம் ஒற்றர்களை அனுப்பி நேராக சென்று அவன் உள்ளத்தை ஆய்ந்து அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவன் வந்திருக்கும் நேரம், வந்திருக்கும் இடம் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படி போய் நாம் ஆண்டு பார்ப்பதனாலே போதும் இல்லை என்றாலும் கூட அப்படி ஆய்வு செய்வதனால் நமக்கு என்ன லாபம் என்று பார்த்தால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே அது அவ்வளவு உச்சிதமாக எனக்கு படவில்லை என்றான். அது மட்டுமல்லாமல் அவனை ஒற்றர்களை அழைத்து கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதில் முடியக்கூடிய காரியம் அல்ல. எனவே அவன் வந்திருக்கும் நோக்கம் இப்படி இருக்கலாமோ என்று மனதில் படுகிறது. ஒன்று புருஷாத்து புருஷம் பிராப்திய சதா தோஷ குணவதி ரெண்டு பேர் தீர்த்து வச்சு பார்த்துருக்கோம். ஒன்னு ராவணன், இன்னொன்னு ராமன். அவனுக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு என்று அவனுடைய குணங்களையும் இவருடைய குணங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் இவன் முடிவு செய்து வந்திருக்கிறது என்றும் இன்னும் சொல்ல போனால் சௌராஜ்யம் ராவணே ராவணே விஸ்வா ராவணத்தில் தீய செயல்கள் இருப்பதை பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறார். ஆகையினாலே அங்கே இருப்பது ஞானம் இல்லை என்று கிளம்பி கொண்டிருப்பார். இரண்டாவது விக்ரமம்சே சதா தொழில் முத்திருவானே ராமா என்னுடைய ஆற்றலை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பார். அதனாலே இங்கு வந்திருக்கலாம். புத்தம் ஆத்மா புத்தம் ஆகமனம் சத்திய எனவே அவனது வருகை சரியானது என்று நான் கருதுகிறேன். சதுகம் சத்திய புத்தி சகா அவன் புத்தியிலே சரியாக பட்டதை அவன் செயல்படுத்த இப்போது இங்கே வந்திருக்கிறான். அவன் வந்த காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அடியனை பொறுத்தவரையில் இது சரியான இடம், சரியான காலம், அவன் காரியத்தில் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறான். எனவே அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். இப்படி ஆஞ்சநேய சுவாமி சொன்னதோடு இல்லாம சில முக்கியமான காரணங்களையும் தெளிவுபடுத்தினார். ஒன்னு உத்தியோகம் தத சம்பிரேட்ச உத்தியோகம்னா முயற்சின்னு அர்த்தம். ஒருவன் வாழ்க்கையிலே மேலும் மேலும் உயர வேண்டும், அதற்காக ஒரு படி தன்னை ஏதோ ஒரு நிலையிலே அமைத்துக் கொள்வது, அதற்கு மேலே இவன் வளர வேண்டும், அதான் உத்தியோகம்னு பேர். அது என் வேடிக்கையா சொல்ற வழக்கம். என்டர்ன் அஸ் எ கிளர்க் அண்ட் ரிட்டையர்ட் அஸ் எ கிளர்க் அப்படின்னு சொன்னா தண்டம். பார்க்க வந்த பிற்பாடு படிப்படியா முன்னேறி பெரிய போஸ்டுக்கு போகணும். அதுதான் உத்தியோகம். உத்தியோகம் சமசம்பிரேஷ்யா. விபீஷணன் உங்களுடைய முயற்சியை பார்த்திருக்கிறான். சிராட்டியை தேடுவதிலே உங்களுக்கு இருந்த முயற்சியை பார்த்திருக்கிறான். ராவணனிடத்திலே மித்யா விருத்தம் ராவண, ராவணனிடத்தில அவனது பொய்யான வாழ்க்கையை பார்த்திருக்கிறான். இந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து மூன்றாவதாக உங்கள் ஆற்றலுக்கு சான்றான வாலி நஷ்ட வதம் சுத்ரா, நீங்கள் வாலியை அடித்த விதத்தை கேள்விப்பட்டிருக்கிறான். அதன் பிறகு சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை அறிந்திருக்கிறான். இவைகளை உணர்ந்த காரணத்தினால் தனது அரசு வேலிகைக்கு மாறக்கூடாது என்பதற்காக இவன் வந்திருக்கலாம். அமர்ஷியின் பிராதரம் தத்துவா பவந்தம் சரணம் கதா, அதர்ம வழியிலே செல்லுகின்ற ராவணனை பார்த்து அதை தாங்க முடியாதவனாகி அதர்ம வழியிலே செல்பவன் பக்கத்திலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து உங்களை அவன் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். எனவே சரியான தேசம் சரியான காலம் இவைகளை பயன்படுத்தி அவன் வந்திருக்கிறான். உயர்ந்த குணத்தோடு வந்திருக்கிறான். எனவே அவன் உள்ளத்திலே அரசை பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே புத்தி பூர்வம் யுகாசகா, ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அறிவு பூர்வமாக சிந்திக்க வேண்டும். ராஜ்யம் பிராத்தியமான அதுக்கு அர்த்தம் என்னன்னா ராஜ்யத்தின் விருப்பத்தில் எல்லாரும் சொல்லிருக்கா இல்ல, இந்த போர் கோதர நாட்டிற்கும் இலங்கைக்கும் ஏற்பட்ட போர் அல்ல, இலங்கையை வென்று கோதர நாட்டோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமன் இந்த போரிலே இறங்கவில்லை. ராமனுக்கு உரியதான பிராட்டி இலங்கையில் இருந்ததால் பிராட்டியை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சியின் விளைவே இந்த போர். எனவே இந்த போரினாலே அரசுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பது நல்ல அரச விசுவாசம் உள்ளவனின் செயல். எனவே பிரச்சயமான ஆகவே வந்திருக்கிறான் என்று தெளிவாக பேசினான் ஆஞ்சநேயன். இந்த விபீஷகரணாகவே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு தெரியணும். இது தெளிவாக சொன்ன உடனே ராமன் சொன்னான், அத ராமகா பிரசன் ஆத்மா, சொல்ல முடியாத மகிழ்ச்சி ராமனுக்கு. நம்ம உள்ளத்துல என்ன நினைச்சிருக்கோமோ அந்த பிரதிபலிக்கும்படியா இவன் பேசியிருக்கான். ஆகவே ஆஞ்சநேயனுடைய வார்த்தையை கேட்டு பிரத்யபாசதா பதில் சொல்ல ஆரம்பித்தான். யாரு ராமன்? சாதாரணமானவன் இல்ல, துர்தர்ஷகா, மற்றவர்களால் வெற்றி காண முடியாதவனான ராமன் கேட்க ஆரம்பித்தான். மமாபி விதாஸ்தி, ஆஞ்சநேயா எனக்கு கூட இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. விபீஷண விஷயத்துல நீ சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆகையினால நீ சொன்னது கேட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய அபிப்பிராயத்திற்கு அனுகுணமா யாராவது பேசுறாளா அப்படின்னு பார்த்தேன். நீ பேசியிருக்க, ஆகையினாலே மகிழ்ச்சி. மற்றவர்கள்லாம் பேசுகிற மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. மற்றவர்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே பேசியிருக்கிறார்கள், அது அவர்களுக்கு போல தரக்கூடியது. ஆனால் ஆஞ்சநேயா நீ பேசிய விதம் இருக்கிறதே எனக்கு பெருமை வைக்கக்கூடியது, எனவே நானும் முடிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகம் முக்கியமான ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் மகான்கள் நிறைய அர்த்தம் இருக்கான். மித்ர பாவேல சம்பிராப்தம், நத்யதேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தத்யஸ்யாத் சதாம் ஏதத் அஜர்ஹிதம். வீரன் வந்திருக்கிறாரே, அவன் மித்திரனாக அல்ல, மித்திர பாவம் நண்பன் என்று போர்வையை போர்த்து கொண்டு வந்தவராயிருந்த போதிலும் கூட நம்மை வந்து அடைந்திருக்கிறான். அவன் எப்படி வந்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நம்பி அவன் வந்திருக்கிறான். எனவே நத்யஜேயம், ஒரு பொழுதும் விபீஷணனை விடக்கூடாது. இதே பூர்வாச்சாரியர்கள் ஒரு அழகான நிர்வாகத்தை வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது மித்ரபாவேன என்று ராமன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மித்ர சப்தம் எங்கிருந்து வந்தது? சற்று பின்னோக்கி போகணும். சுந்தரகாண்டத்துல ராவணனை பார்த்து சீதை சொன்ன வார்த்தைய நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ராவணன் அளவுக்கு அதிகமான கொடுமையை செய்தான். இருப்பினும் அவன் வாழ வேண்டும் என்று பிராட்டி விரும்பினாள். எனவே அவனுக்கு ஹிதமான வார்த்தைகளை சொன்னாள். ராவணா, அண்ண தெரிஞ்சுக்கோ, என்னுடைய நாயகன் யார் தெரியுமா அப்படின்னு ராமனை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். விதிதா சரி தர்மஜா சரணாகத வத்சலா வேண மைத்ரி பவத்துத்தை ஜீவிட்டும் நிச்சசி. என்னுடைய நாயகனா இருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன் ராமன் விதிதா அறிய வேண்டிய நல் அறங்களை முறையாக நன்கு அறிந்தவன். விதிதான் ஒரு அற்புதமான வார்த்தை. தெரிந்தவன் வேறு, அறிந்தவன் வேறு, தெளிவாக அறிந்தவன் வேறு. இரண்டு தர்மங்கள் வந்தா எந்த தர்மத்தை காப்பாற்றுறதுன்னு ராமனுக்கு தெரியும். சரி தர்மஜா, அந்த ராமன் யார் தெரியுமா? அறத்தையே உயிராக கொண்டவன். அறம் வேறு, ராமன் வேறு அல்ல. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மம் ராமன் என்னும் வடிவிலே வந்திருக்கிறது. ஆகவே அவன் தர்மஜன். தர்மத்திலேயே மிக சிறந்தது எது தெரியுமா? எதிரிகளையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதுதான் உயர்ந்த தர்மம். ஆகவே அவன் சரணாகத வத்சலா, யாராக இருந்தாலும் அவனை சரணாகதி பண்ணிவிடுவார்களே ஆனால் அவர்களிடத்திலே வாத்சல்யத்தை காட்டுகின்ற உயர்ந்த குணமுடையவன். சுவாமி தேசிகருக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சது. அதனால அபய பிரதான சாரம்னே எழுதினார். சக்கரவர்த்தி திருமகனை படம் பிடித்து காட்ட வேண்டிய ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டா சரணாகத வத்சலஹா. அவனை யாராவது சரணாகதி பண்ணிவிடுவார்களே ஆனால் அவர்களை சர்வதா காப்பாற்றுகின்ற சங்கல்பம் உடையவன். தேன மைத்ரி பவத்துத்தே, ஏ ராவணா, உனக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த ராமனோடு கூட நட்பை உண்டாக்கிக்கொள். நீ சரணாகதி பண்ணி பால்வழின்னு சொல்லல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் குறையாம ராமங்கிட்ட போயிட்டு உனக்கு நான் நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னு நட்பு செய்து கொள். மைத்ரி பவத்துத்தே அது ஜீவித்து நிக்கசி, நீ பிழைக்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஒன்றுதான் பதி என்று சீதை ராவணனை பார்த்து சொன்னாள். தேன மைத்ரி பவத்து தே என்று சீதை சொன்ன உடனே இங்கே சிஷ்கந்தையிலே பம்பையன் கரையில அமர்ந்திருந்த ராமன் வாயிலிருந்து சதாஸ்து என்று வந்ததாம். காரணம் என்ன தெரியுமா? சீதையின் உள்ளத்திலே ராமனும் ராமனின் உள்ளத்திலே சீதையும் துல்லிய சீல மயோவிருத்தனையோடு ஒன்றாக இருந்ததாகினாலே சீதை நினைத்ததை மனதிலே வைத்துக் கொண்டிருந்த ராவன் மித்திரபாவன சம்பிராப்தம் மற்றதேதம் கதஞ்சனா, ஆகையினாலே இவனை விடக்கூடாது. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவனுக்கு குற்றம் இருக்கட்டுமே, யார் வேண்டாம்னு சொன்னா, தப்பு பண்ணாதோ நாட்டுல யாரு? இதுவும் சீதை சொன்ன வார்த்தை தான். ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில திரும்பி வரைச்சு பிராட்டிய பார்த்து சேவிச்சு வந்தான். கடைசியில பத்தாவது வந்து பிராட்டி என்று கேக்குறான், இந்த அரசியல் எல்லாம் இவ்வளவு சொல்ல பண்ணால ஒரு வார்த்தை சொல்லுங்களா, அழிச்சு விட்டு வர வேண்டியிருந்தான். அப்போ பிராட்டி சொன்னான், அப்பா அவெல்லாம் ஐயோ பாவண்டா, யாவோ வேலை கொடுத்தான், அவன் சந்தோஷப்படணும், அதுக்காக பண்ணான், அதனால அவன் தண்டிக்கிறது நியாயம் இல்லை. அதுனையா இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் யாரா இருக்கானா? எல்லாரும் தப்பு பண்றான். மற்றவருடைய தப்ப நம்ம எடுத்து காரணம் என்னன்னா, நம்ம தப்ப மறைக்கிறதுக்காக பண்ற வேஷம் அது. நான் கஷ்டப்படாம கேட்டி, இந்த உலகத்தை தப்பு பண்ணாதவனே கிடையாது. டிகிரி இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அதனால தப்பு இருக்கட்டுமே, யார் வேண்டாம்னு சொன்னா பெரியவர்கள் குறைகளை பார்க்க மாட்டார்கள். ரொம்ப அற்புதமான வேர்டு. சதாம் ஏகத்து அதம், நான் குற்றங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னா ராமன் கேரக்டர்களே இருந்தது. பெரியவா என்ன அனுஷ்டானம் வச்சுட்டு இருந்தாலும் அதான் நான் அனுஷ்டானம் வச்சுருக்கேன். அனுஷ்டானம்னா நடைமுறைன்னு அர்த்தம். ஆச்சாரம் வேற, அனுஷ்டானம் வேற. ஆச்சாரம் என்றால் நல்லொழுக்கம் அர்த்தம். இட்ஸ் குவைட் காமன் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் காஸ்ட், கிளீன் அண்ட் அதர் திங்ஸ். அனுஷ்டானம்னா பியூர்லி பர்சனல், தன்னுடைய ஆத்மா கடைசேர வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட ஒரு ஜீவன் சில நடைமுறைகளை வைத்துக் கொள்ளுகிறான், அதற்கு அனுஷ்டானம்னு பேரு. சுவாமி தாத்தால இருந்து என்ன சுவாமி, அவர் பிராமணர்களை பிறந்துட்டா அவர் பண்ணியாகணும், பண்ண வேண்டிய கர்ம அது. இந்த கர்ம அவரை பிறந்துட்டார் இந்துக்கு போய் பிரமாதம் அவரை பத்தி சொல்லல. எக்ஸ்ட்ராடினரி என்ன பாக்கணும், பிராமணர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா என்ன இருக்குன்னு பாக்கணும். அதுதான் பெரியவாரெல்லாம் ஆத்ம குணம்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டான். காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த பையன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்து நாம வையா ஏதாவது வார்த்தையை சொல்லி அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டா என்ன பண்றது? அதனால பெரியவர்கள் ரொம்ப நல்லா பேசுவான். அவள விஷயம் தெரிந்து பெரியவர்கள் யாரையும் குறிச்சுக்கோங்க. சதாம் ஏற்றத்தை கருகிட்டம், பெரியவர்கள் குற்றங்களை பார்க்க மாட்டார்கள், எனவே நானும் தோஷங்களை பார்க்க மாட்டேன். எம்பெருமான் ராமனுக்கு ஏற்றமே அதுதான். நமக்கு இருக்கிற தோஷங்களை எல்லாம் பார்த்தா நம்மள திருப்தியே சேர்க்க மாட்டான். ஆனா மிகப்பெரியவன் ராமன் தோஷங்களை பார்க்கிறதில்ல, இதுதான் சொன்னான். எனவே அவனை ஏற்றுக்கொள்வதுதான் முறை என்று சக்கரவர்த்தி திருமகன் அருளினான். உடனே சுக்ரீவன் பேச ஆரம்பித்தான், ராமா தனது தமையனுக்கு தொல்லை வரும் பொழுது அந்த சமயத்தில் அவனிடமிருந்து பிரிந்து இங்கே வந்திருக்கிறான் என்று சொன்னால், இவன் கடைசி வரையில் நமக்கு துணையாக இருப்பான் என்று எப்படி நம்ப முடியும்? ஈதம் யசனம் பிராப்தம், மிக பெரிய தொல்லை வந்திருக்கிறான். அவனுக்கு அந்த தொல்லை வந்திருக்கிறது பிராபதம் யா பரிச்சது, இத்தனை வருஷம் கூட வாழ்ந்த கூட பிறந்தவனையே விட்டுட்டு வந்திருக்கான்னு சொன்னா நம்மோட எத்தனை நாள் விசுவாசமா இருப்பான்? எப்படி நம்புறது? கோணாம சபதேத்தசிய நம்ம கிட்ட எப்படி இருப்பான்? எனவேக நான் பறிச்சது நம்ம விட மாட்டானா நிச்சயம். ஆகையினாலே இப்பொழுதும் கூட இவனை ஏற்றுக்கொள்வதற்கு எனது மனம் இடம் கொடுக்கவில்லை. ராமன் சொன்னான், அப்பா சுக்ரீவா ஒன்ன வச்சுட்டே நீ எல்லாரும் இடம் போடுற, சில விஷயங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் சர்வே பிராதவா தாத்தா பரந்து பரதோபமாக கூட பிறந்தவன் சொல்றமே. ஏ சுக்ரீவா, எத்தனை கூட பிறந்தவாளை ஒப்பிட்டு பார்த்தாலும் வரதனுக்கு சமமான ஒரு கூட பிறந்தவன் இந்த உலகத்துல கிடையாது. பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கார், லக்ஷ்மணன் சொன்னமா வேண்டாமா சொல்லல, வரதாழ்வாளன் நினைவுபடுத்துறார். காரணம் என்ன தெரியுமா, லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணுகிறான் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனை தினமும் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது, எனவே எம்பெருமான் திருமுகத்தை பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணுகிறான் என்ற நிறைவு இருக்கிறது. ஆனால் வரதாழ்வான் எங்கோ அயோத்தியிலே நம்பி கிராமத்திலே ராஜ்யத்துக்கு உள்ள போகாம ராமன் எந்த மர உரியை தரித்துக் கொண்டிருந்தானோ அந்த மர உரியை தரித்துக் கொண்டு ராமன் எந்த காயையும் கிழங்கையும் கனியையும் சாப்பிட்டானோ அந்த காய் கனிகளை மாத்திரம் சாப்பிட்டு ஜாஸ்தி நினைச்சு பார்க்கணும். அயோத்தியில் இருக்கிறவா எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் பரதவார் மாத்திரம் ராமன் என்ன சாப்பிட்டானோ அந்த காய் அந்த கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு இருந்தான். இதுதான் துறவு, உண்மையான சன்னியாசம் இதுதான். பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எந்த சுகத்தையும் விரும்பாமல் இருக்கின்ற நிலை இருக்கின்றது, அது துறவு. அந்த துறவு நிலையிலே மிகச்சிறந்து விளங்கியவன் பரதாழ்வான் தான். அதனால பரதாய பரன்னமோ சு, எங்கேயோ இருக்கிற ராமன் நினைச்சு எங்கே வருஷம் இருக்கான் அப்படின்னு தேசியம் நாஞ்சி போனார். பிறவே சுக்ரீவா உடல் பிறந்தவர்கள் என்று சொன்னால் பரதனுக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது. மத்விதாவா பிதுஷ்புத்ராஹ, பெரிய இடி இங்க தப்பா அர்த்தம் பண்ணிட்டா. என்னை போல் ஒரு மகன் கிடைப்பது அறிவு அப்படின்னு அர்த்தம் பண்ணா தப்பு. ராமன் தன் பெருமையை தானே சொல்லிக் கொள்ளாதவன். எப்படி பண்ணிருக்கணும், தகப்பனாரை அடைந்ததில் நான் அடைந்தது போல ஒரு நல்ல தகப்பனாரை அடைந்த மகன் இல்லை என்று பெருமையை தகப்பனார் பேரிலே போட வேண்டும். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இருக்கா, அப்பா இருக்கா, எல்லாம் இருக்கா, ஆனா எனக்கு அப்பா அமைஞ்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் அமையல. பதினாறுவர்களும் காட்டில் வாழ சொன்ன நிலையை மறந்து மத்விதா வா பிதுஷ்புத்ரா, நண்பன்னு சொன்னா சுக்ரீவா சுகுதோவா பகவத்கீதா ஒன்ன போல நண்பன் கிடையாது. ஆகையாக நம்ம ஒரு உதாரணமா வச்சுட்டு விபீஷன இடம் போடக்கூடாது. உனக்கு என்ன பயம், இவனால் எனக்கு ஆபத்து வர போறது அப்படின்னு பயப்படுற இல்லையா? ஒரு விஷயம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ, சுதுஷ்டோவா அத்யதுஷ்டோவா, அவன் துஷ்டனோ அல்லது துஷ்டன் இல்லாதவனோ கிண்ணேக ரகவீதரா, இந்த ராட்சசனை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற, அவனை சேர்த்துக்கணும் சொன்ன நான் கவலையே படல. ஒண்ணு நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, யாரா இருந்தாலும் சரி சூக்ஷமா மாப்பை அதிகம் கர்த்தும், ஒரு அணு கூட எனக்கு வீட்டம் இல்லாத பண்றதுக்கு முடியாது. எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் அந்தாலும் சொல்றான், எவ்வளவு அறிவு உள்ளவன் அந்தாலும் சொல்றான், சூக்ஷமாப்பி சிறிதளவு கூட எனக்கு வீட்டம் இல்லாத காரியத்தை பண்ணுவது என்பது நடக்காத காரியம். நான் ஒரு வீரங்கிறதை ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்றான். ஆகையினாலே இந்த விபீஷனை சேர்த்துக் கொண்டால் இவன் அடித்து விடுவார் என்று நினைப்பதை தவறு. மமாபக்தகா பஞ்சமா என ஒன்னும் பண்ண முடியாது. இன்னொரு படி நேர போறான், ஏ சுக்ரீவா சொல்ற கேளு, பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் தெய்வ ராட்சசான்னு பேய் பிசாசிகள் இருக்கா இல்லையா, அதுவா இருந்தாலும் சரி அரக்கர்களா இருந்தாலும் சரி யக்ஷர்களா இருந்தாலும் சரி, அரக்கர்கள் மட்டும் இல்லாமல் நிஷாச்சரர்கள் இறைவே சந்தரிப்பதாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்னை எதிர்ப்பார்களா யாரால் அங்குள் யக்ரேன தான் கன்யாம், விரல் நுனியினாலே அவர்களை எல்லாம் அழித்து விடுகிறேன். ஞாபகம் வச்சுக்கோ, என்னை யாரும் எதிர்க்க முடியாது. எதிர்த்தால்தான் யாரா இருந்தாலும் சரி, அங்குள்ளாம் விரும்பினா விரல் நுனியில வச்சு அவத்தலை பேரு அழிச்சுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஹரீஸ்வரா வானர தலைவா சாதாரணமா இடம் போட்டுறாரு. எப்படிதான் ராமனுடைய மன உறுதி இருக்க, இவ்வளவு உறுதி இருக்க ஏன் யோசனை கேட்டான்? தான் எவ்வளவு ஆற்றல் உள்ளதாக இருந்தாலும் தன்னோடு இருப்பவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் வார்த்தையை கேட்கப்பட வேண்டும், அவர்கள் மன மகிழ்ச்சிக்காக கேட்க வேண்டும். அதற்காக மந்திராலோசனை, ராமன் மந்திராலோசனை வேறு, ராமன் மந்திராலோசனை வேறு, அறிவுபூர்வமான ஒரு மந்திராலோசனை. அது மட்டுமல்ல, சுக்ரீவா இரண்டு கதைகளை நான் சொல்ல போகிறேன். ஒன்று புறா கதை, மற்றொன்று குரங்கு கதை. என்ன இந்த கதையை தெரிஞ்சதற்கு பாடு நீ தெளிவுபடலாம். சுய பேகி தபோதேன சத்ரு சரணமாக அத்திதர்த்தியம் சைத்த மாம்பரி நிமந்திரா. அப்பா சுதேவன் ஒரு கதை சொல்றேன் கேளு. ரெண்டு பறவைகள், இரண்டு புறாக்கள், அந்யோன்யம் ஒன்றே ஒன்று பிரியாமல் இருக்கின்ற புறாக்கள் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு வேடன் வந்தான், எங்கெங்கோ அலைஞ்சான், அவனுக்கு எதுவும் கிடைக்கல. கடையில பாக்கிறான் அந்த ரெண்டு புறாவில ஒரு புறாவை அடிக்கிறான். அடிபட்ட பெண் புறா கீழே விழுந்துருச்சு. இந்த பெண் புறாவை எடுத்துட்டு அந்த கூடையில போட்டு கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனா திடீர்னு மழை வந்துருச்சு. திடீர்னு மழை வந்ததுனால அந்த மலைக்கடையிலே வந்து தங்குறான். மேல ஆண் புறா பார்த்துட்டு இருக்கு, கீழே தங்குற வேடன் இருக்கானே உடம்பெல்லாம் மழையில நனைஞ்சு குளிர்ந்து உதறது. அவன் நிலையை பார்த்து பரிதாபப்படுறது. என்னுடைய மனைவியை இவன் பிரித்திருக்கிறான், இருந்தாலும் கூட இவன் உணவு இப்பொழுது வாடுகிறது, இவனுக்கு உடனடியாக உதவி தேவை, அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த புறா எண்ணுகிறது. என்ன பண்றது தெரியுமோ, அவன் குளிர் காய வேண்டும் என்பதற்காக எங்கெங்கோ சுற்றி அலைஞ்சு உலர்ந்த சுள்ளிகளை எல்லாம் கொண்டு வந்து தீயை முட்டி அவன் குளிர் நடுக்கம் போவதற்கு உதவி செய்தது. அதுக்கு மேல அவன் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டாதான் உஷோடு இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவனை வளம் வந்து தீயிலே விழுந்து இறந்துபட்டு தன் இறைச்சியை அவனுக்கு உணவாக்கியது. ஒரு புறா திடீர் ஜந்து எங்கும் போய் பாடம் படிக்கல, யாருடைய சாஸ்திரம் கேட்கல, தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் தன் காலடியிலே இருக்கும் பொழுது அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் இணையை பிரித்த பாவி என்று தெரிந்தும் அந்த வேதனை அந்த புறா காப்பாற்றி இருக்கிறதே சுக்ரீவா. ஒரு புறாவுக்கு இருந்த நியாயம் நமக்கு இருக்க வேண்டாமா? ராமனுக்கு இருக்கிற திருநாமத்துல கபோத உபாக்கியான பக்தரே நமகா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சுக்ரீவா மற்றொரு கதையை சொல்ல விரும்புகிறேன். உன்னை பற்றிய, உன் இனத்தை பற்றிய ஒரு செய்தி அது. ஒரு சமயம் ஒரு வழிப்போக்கன் காட்டின் ஊரே போய்கொண்டிருந்தான். இதே ஒரு வேங்கை வந்தது. இந்த வேங்கையை பார்த்து பயந்து ஓடி வந்து பக்கத்திலே இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். மரத்தின் மீது ஏறிக்கொண்டு மேலே பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு கொண்டிருக்கிறது. கீழேயோ வேண்டை, மேலேயோ குரங்கு. பாவம், உயிருக்கு அவன் பயப்படுகின்ற நிலை இருக்கிறது அவனுக்கு தான் தெரியும். உடனே இந்த வேங்கை இந்த குரங்கை பார்த்து சொல்லியது, குரங்கே நீயும் நானும் ஒரே இனம், நீயும் மிருகம் நானும் மிருகம், இடையில இருக்கிறாரே மனிதன் அவனை நம்பாதே, எனக்கு பசியாக இருக்கிறது, நீ பேசாமல் அவனை பிடித்து தள்ளிவிடு, நான் சாப்பிட்டு விட்டு போகிறேன் என்று சொல்லியதாம். குரங்கு சொல்லியதாம், தெரிந்தோ தெரியாமலோ அவன் என் காலடியில் இருக்கிறான், எனவே அவன் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது கூடாது, நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த குரங்கு கூறியது. சிறிது நேரம் ஆயிற்று, இந்த குரங்கு தாவி தாவி தாவி கீழே வந்து மனிதனுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது வேங்கை மனிதனை பார்க்கிறது, ஏ மனிதா, நான் பசியோடு வந்திருக்கிறேன், எனக்கு உணவு தேவை. பேசாம அந்த குரங்கு இருக்கு பாரு, அந்த பிடிச்சு கீழே தள்ளிடும், நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது கூட யோஜனை பண்ணாமல் இந்த குரங்கை பிடிச்சு தள்ளிவிடுகிறார். ஆனால் அந்த குரங்கு கீழே விழுகிற போது மன சின்ன கிளையை பற்றி கொண்டு மறுபடியும் மேலே ஏறி விடுகிறது. இப்பொழுது அந்த குரங்கு மனிதனுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வேங்கை கேட்கிறது, பார்த்தாயா, நான் சொன்னேன் நீ கேட்கவில்லையே, அவன் உன்னை தள்ளிவிட்டான் பார்த்தாயா, இப்பொழுதாவது அவனை தள்ளிவிடு என்று. அப்பொழுது குரங்கு சொல்லிட்டு, முதன் முதலில் என் காலிலே விழுந்தவன் அவன், என் காலடியில் இருந்தவன் அவன், எனவே எந்த காரணம் கொண்டும் அவனை நான் காட்டேன், அவன் அழிவதற்கு காரணமாக மாட்டேன் என்று சுக்ரீவா அந்த குரங்கு கூறியது. இதை உனக்கு புரியும் என்று எண்ணுகிறேன், எனவே நான் திவீகனை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி மேலும் தொடர்கிறான்.